రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే శ్రీవిష్ణుచిత్తకులనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణశరణం ప్రపత్యే. ఇంద్రు మార్గిళి మాదం మూండ్రాం నాళ్ ఇంద్రయ పాసురం ఓంగి ఉళహళంద ఉత్తమన్ పేర్పాడి నాంగల్ నంబావైకి చాట్రి నీరాడినాళ్ తింగిండ్రి నాడెల్లాం తింగల్ ముమ్మారి పెయ్దు ఓంగి పెరుం సెనలోడయలుగళ పూంగువళైపోదిల్ పురివండ్రు కణ్పడుప్ప తేంగాదే పుక్కిరిందు సీర్తములై పట్రి వాంగ குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு இன்றைய பாசுரத்தில் தாயார் ஆண்டாள் சொல்ற திருநாமம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. உலகளந்த உத்தமன் அப்படின்னு பகவான உத்தமன் அப்படின்னு கொண்டாடுறார். எந்த பெருமாளை அப்படின்னா சாக்ஷாத் பகவான். அவர் அவதாரம் பண்ணி வாமனனாக வந்து திரிவிக்ரம அவதாரம் எடுத்தேரே, இந்த அவதாரத்திலே அந்த பகவான் பண்ண நமக்கு அனுகிரகத்தினாலே அவர் உத்தமன் அப்படின்னு அவருடைய திருநாமம் சொன்னாலே போரும் அப்படின்னு இங்க தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றார். ஏன்னா பகவான உத்தமன் அப்படின்னு வேதமே சொல்றது. ச உத்தம புருஷா அப்படின்னு த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபாம் அதா ஆப்யா ததோ தர்மா ஆணி தாரயன்னு அப்படின்னு இந்த மூன்று பதத்தையும் அளந்தவனான திரிவிக்ரம பகவானே, அவனே உத்தமன் அப்படின்னு. அப்போ இங்க சாதாரணமா நிறைய பேரை நம்ம உத்தமன் சொல்றோம். அது எதனால அப்படின்னா, உயர் பதவி இருக்கிறவாளையோ இல்ல நல்ல குணங்கள் இருக்கிறவாளையோ நிறைய பணங்கள் தான தர்மங்கள் பண்றவாளையோ நம்ம வந்து இங்க லோக ரீதியாக உத்தமன் சொன்னாலும் அந்த புருஷோத்தமனான பகவானே உத்தமன். ஏன்னா வேதத்தினாலே சொல்லப்பட உத்தமன் சாக்ஷாத் பகவான். பக்தர்கள் கூட பகவான உத்தமன் சொல்றா வேதம் சொல்றது. ஆனா சாதாரணமா வெளியில போய் நல்ல பேர் வாங்கிடலாம், ஆத்துல தர்மபத்னி கிட்ட உத்தமன் பேர் வாங்குறது கஷ்டம். ஏன்னா நம்ம வெளில போய் நிறைய பேர் வாங்கினா கூட ஆத்துல என்ன சொல்ற, வெளில இவர் பண்றாருன்னா ஆத்துல பார்த்தா ஒண்ணுமே பண்றது இல்ல, பசங்களை சரியாவே பாத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்ப வந்து தாயார்கிட்டையும் உத்தமன் பேர் வாங்குறார் பகவான். பாண்டாள் தாயாரே சொல்றா அப்படின்னா அதுக்கு எப்பேற்பட்ட காரணமாக இருக்கும். அப்ப பகவானுடைய அவதார காரணங்கள்லாம் பார்த்தாலே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சித்தஸ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. எந்த அவதாரம் எடுத்தாலும் அதுல சாது ரக்ஷணம் இருக்கும், துஷ்ட நிகிரகம் இருக்கும். இப்ப வராக அவதாரம் எடுத்தா ஹிரண்யாட்சண வதம் மன்னேர் பூமி பிராட்டியை ரட்சிச்சேர் தர்மசம்ஸ்தாபனம் மன்னேருங்க. நரசிம்ம அவதாரம் எடுத்தா ஹிரண்ய கசுபோ வதம் மன்னேர் பிரஹ்லாதனை ரட்சிச்சேர், அப்புறம் அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் ரட்சிச்சேர், தேவர்களையும் ரட்சிச்சேர். அப்ப ராமாவதாரம் அப்படின்னா ராவணனை வதம் மன்னேர் ரிஷிகளை ரட்சிச்சேர் அப்படின்லாம். கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனை வதம் மன்னேர் கௌரவர்கள்லாம் மரணிச்சா பாண்டவர்களுக்கு ரட்சணம் மன்னேர். அப்படி சாது ரட்சணம் துஷ்ட நிகிரகமும் இருக்கு. ஆனா இந்த வாமனாவதாரத்துடைய சிறப்பே பார்த்தோம்னா பகவான் இங்க ரட்சணை தான், ரெண்டு பேருக்குமே ரட்சணை தான், இங்க துஷ்ட நிகிரகமே பண்ணல. ஏன் அப்படின்னா மகாபலி வந்து ராவணன் போலயோ இல்ல ஹிரண்யகசுப்பு ஹிரண்யாட்சாதி போலயோ அவன் கொடூரமானவன் இல்ல. மகாபலியோ பாகவதோத்தமன், பிரஹ்லாதனுடைய பேரன், வைதீக தர்மத்திலே நாட்டம் கொண்டவன், தான தர்மம் பண்றவன். ஆனா அகங்காரம் இருக்கு. விஸ்வஜித் அப்படின்ற யாகத்தை பண்ணி யுத்தம் பண்ணாமலேயே ஸ்வர்காதிபதியாக ஆனான். தேவர்கள்லாம் அவனுக்கு பயந்து ஓடிட்டான். அப்ப தேவர்களுக்கே சொந்தமான சொர்க்கலோகத்தையும் தன்னுடையது அப்படின்னு நினைத்தான் அகங்காரம். இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுடையது அப்படின்னு. தேவர்களான மாதா அதித்தி பகவானிடம் தபஸ் பண்ணி பகவானுக்கு திருப்பியும் தன்னுடைய பசங்களான தேவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க பகவான் அனுகிரகம் பண்றார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. இப்ப தேவர்களுக்கும் ரட்சணை பண்ணி சொர்க்கத்தை கொடுக்கணும். அதே சமயத்துல பகவான் நினைச்சா ஒரு க்ஷணம் மகாபலியை போய் வதம் பண்ணிட முடியும், ஆனா அவன் பாகவதோத்தமனாக இருக்கான். ஆனா தேவர்களிடமும் ஒரு சின்ன தவறுகள் இருக்கு, மகாபலியிடமும் அகங்காரம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவ தப்ப திருத்த ஒரு பாடம் நடத்தணுமே தவிர அவளை வதம் பண்ணக்கூடாது. தேவர்கள் என்ன பண்றா அப்படின்னா, எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் பகவானை நினைக்கிறா, மற்ற சமயத்துல பகவானை நினைக்க மாட்டேங்கிறா. மகாபலியோ எல்லாம் தன்னுடையது என்று நினைக்கிறான். அப்ப பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, சுயஸ்பதியான பகவான் தான் யாச்சகம் கேட்டு போறார், அவர் வந்து தானம் கேட்கிறார். அவர் எப்பேற்பட்டவன் சுயஸ்பதி, இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு அனைத்துக்கும் காரணமான பகவான் சுயஸ்பதியான பகவான், அவன் போய் ஒருத்தன் கிட்ட தேகின்னு நிக்கிறது என்ன? ஆனா அதுதான் குணம். ஏன்னா அவனை நிகிரகம் பண்ணாமல் அப்படிங்கிறான். பேர்பட்ட உத்தமன் இவர் அப்படின்னா அதமன் சொல்றான். நம்ம ஒருத்தன் கிட்ட உதவி கேட்க போனா திருப்பி உதவி பண்ணுவானான்னு தெரிஞ்சு உதவி பண்றவன் அதமன். நம்ம உதவி பண்ணும் பொழுது இவன் திருப்பி பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம அவனுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவன் மத்தியமன். நம்ம கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளால பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நான் போய் தானம் கேட்டாது தேவேந்திரர்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றது இது உத்தமமான குணம். பரவாயில்ல, அப்பேற்பட்ட பகவான் லக்ஷ்மிநாதனான பகவான், அவன் போய் ஒருத்தன் கிட்ட பிச்சை கேட்கணுமான்னா பரவாயில்ல, பக்தர்களுக்காக நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு போறான் இல்லையா, அதுதான் உத்தம குணம். பைசா இல்லாம உண்ணவர் போல. ஆனா மகாபலிய வதம் பண்ண முடியாது, அப்ப என்ன பண்றதுனால தன்னுடைய பெருமைகளெல்லாம் விட்டு தான் தானம் வாங்க போறேன்னு சொல்றதுதான் இந்த அவதாரத்திலேயே மிக சிறப்பு. அதே போல தாயார், ஒரு தாயார் எப்படி நினைப்பா, தன்னுடைய பசங்களுக்குள்ளே சண்டை மூட்டி ஒத்தனை வதம் பண்ணி வாங்கி தரதை விட எல்லாரையும் ரட்சிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாயார் நினைப்பா இல்லையா. அதனால ஆண்டாள் தாயார் இங்க ரொம்ப சந்தோஷப்படுறா, பகவான் இங்க யாரையுமே நிகரம் பண்ணலை அப்படின்னு. மகாபலி கிட்ட போய் யாச்சகம் கேட்டு மூணடி மண் கேட்டு, ஆனா தான் உலகத்தையே அளந்தான், திருவிக்ரமாவதாரத்தை எடுத்து மூன்றடியில ஒரு லோகத்துல பிரம்மலோக பரியந்தம் ஒரு அடி அளந்து, அதுக்கப்புறம் பாத்தாள லோகம் அடிக்கும் ரெண்டாவது அடி அளந்து, மூன்றாவது அடியை எங்க வைக்கன்னு கேட்க மகாபலி அப்ப புரிந்துண்டான், இது அத்தனையும் என்னுடையதுன்னு நினைத்தேனே, இது அத்தனையும் பகவானுடையது அப்படின்னு தன்னுடைய அகங்காரம் போய் தன் சிரசை கொடுத்து மூன்றாவது அடியை என் சிரசிலே வைக்கவும் என்று சொல்ல, அப்ப அவனுடைய அகங்காரம் குறைந்ததை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டு அவன் மேலே சரணத்தை வைத்து அவனுக்கு சுதல லோகத்தை கொடுக்கிறார். சுதல லோகம் அப்படின்றது அற்புதமான லோகம். அந்த லோகத்தை கொடுத்து அங்கேயே பகவானே அவனுக்கு காவலனாக இருக்கிறாம், லக்ஷ்மிநாதன் தாயாரும் பெருமாளுமாக அவனுக்கு காவலனாக இருந்து, நான் உன்னை ரட்சித்து இந்த யுகம் முடிந்த பின்னே உனக்கு சொர்க்காதிபதியாக இந்திரனாக ஆக்கி அதுக்கப்புறம் மோட்சத்திலே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவனையும் ரட்சித்தேறங்க. எல்லாரும் சொல்லலாம் வஞ்சனமாக பகவான் ஏமாத்திட்டேரே மகாபலிய யாச்சகம் கேட்டு அப்படின்னாலும், இல்லை, அவனுக்கு சுதலலோகத்திலே இருந்து அவரே தானே காவலனாக இருந்து தான் அனுகிரகம் பண்றேர். அதே போல தேவர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்துட்டேர். அதனாலதான் சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்லோகத்திலே ரக்ஷாவாமன அப்படிங்கிற ரக்ஷை, ரட்சிக்கிறதுக்கே தான் இங்க யாருக்குமே நிகிரகம் என்று கிடையாது. அதுக்கும் மேலே என்னன்னா, இந்த அளந்தானே பகவான் அளந்ததை பார்த்து சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்றார், பகவானுடைய தயை எப்பேற்பட்டது அப்படின்னா, இந்த வாமனாவதாரத்திலே அசேஷம் அவிசேஷித்த ஸ்திரிஜகதஞ்சனாத்ரீஷுதுஹு சராச்சர மச்சீகர சரண பங்கஜே நாம் கிதம். நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த இடம் எடுத்து நீ அளந்துக்கோ, உனக்கு என்ன இடம் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ யோசிப்போம், நல்ல இடமாக இருக்கணும், நல்ல மழை பெய்யற இடமாக இருக்கணும், இல்ல பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஏதோ ஒரு கார்னர்ல இருக்க கிராமத்தில் எங்கேயோ போய் இடம் வேணும் அப்படின்னா அது எனக்கு வானான் தானே சொல்லுவோம். ஆனா பகவான் அளக்கும் பொழுது எல்லாத்தையும் அசேஷம் அவிசேஷத்த அப்படின்னு, அசேஷம் இந்த எல்லாத்தையும் அனைத்தையும் சமமாக அளக்கிறான். அதே போல தன் சரணத்தை எல்லா இடத்திலையும் சமமாக, சராச்சரமச்சீகர எல்லா சராச்சரங்கள் மீதும் அந்த சரணத்தை பகவான் வைத்து திருவடியை வைத்து அடையாளப்படுத்துகிறானாம். எல்லாம் என்னுடையது, எல்லாரும் எனக்கு சமம் அவன் அடையாளப்படுத்துறான், எல்லாரும் என்னுடையவன் அப்படின்னு. அப்போ ஒரு இடத்த கூட இது என்னுடைய இடம் இல்லை, இங்க என் பக்தர்கள் இல்லை, இங்க துஷ்டர்கள் இருக்கா, இது இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் அளக்காத சமமா பகவான் அளக்கிறானே. பிரம்மலோகத்திலிருந்து இந்த செடி கொடி மரங்கள் காடு வரைக்கும் இந்த பூமி எல்லாத்தையும் சமமாக அளந்து தன்னுடைய சரணத்தை பகவான் வைக்கிறான்னா அது எப்பேற்பட்ட தயை! யாருடைய தயை அப்படின்னா அஞ்சனாதிரியில இருக்கிற திரிவேங்கடமுடையாருடைய தயையே இதுக்கு காரணம் அப்படிங்கிற எல்லாரையும் சமமா பாவித்து சமமாக அளக்கிறான் அப்படி. அதனாலே இவன் உத்தமன் அப்படி. அதனாலதான் அக்ரூரர் பாகவதத்தில் நம்ம கேட்டிருக்கோம், அந்த கிருஷ்ணனுடைய இடத்துக்கு போகும்பொழுது அவர் அதனுடைய மண்ணெல்லாம் எடுத்து புரண்டு அந்த மண்ணில் இந்த மண்ணில் தானே கண்ணன் விளையாடினான், இங்கேதானே லீலைகள்லாம் பண்ணான் அப்படின்னு அங்க புரண்டேர் அப்படின்றது பாகவதத்தில் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இங்க நம்ம ஆழ்வார் அவர் என்னன்னா அவர் அவதாரம் பண்ண அந்த ஊர்லிருந்தே மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இது வெண்ணும் அப்படிங்கிறார் பாசுர மங்களாசாசனம். என்னன்னா அந்த இடத்துலயே அந்த மண் எடுத்து துழாவி எல்லாத்தையும் எடுத்து தன் மேல புசிக்கிறாராம். ஏன்னா வாமணன் அன்னைக்கே தன் சரணத்தை இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் சமமாக வைத்துட்டானே, அதனால இது எல்லா இடமுமே பகவான் லீலை காட்டின இடம்தானே அப்படின்னு. அதனாலதான் பாகவதோத்தமர்கள்லாம் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லும்பொழுது யானையை பார்த்து சொல்லுவா. நம்மளாம் என்ன சொல்றோம், இந்த யானை என்ன பண்ணும்னா குளிச்சுட்டு கூட்டு வந்தா கூட மண் எடுத்து தன் தலைமையில போட்டுக்கும், என்னதான் திருப்பியும் குளிப்பாட்டினாலும் மண் எடுத்து தன் தலையில போட்டுக்கின்றோம். ஆனா பாகவதோத்தமெல்லாம் அதை பார்த்து எப்படி அனுபவிக்கிறான்னா அந்த யானைகள் யாரு, கஜேந்திராழ்வான் வம்சத்திலே வந்தவர்களாச்சே. அதனால இந்த நம்மாழ்வார் பாசுரம் அதுக்கு புரிஞ்சிட்டுதான், இங்கதானே வாமணன் எல்லா இடத்திலையும் மண்ணை சமமாக அளந்ததுனாலையும் அந்த மண்ணை எடுத்து எடுத்து தன்னுடைய தலையிலே போட்டுக்கிறது அப்படின்னு பாகவதோத்தமர்கள் அப்படி அனுபவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட உத்தமன் பகவான். அதனாலதான் பொய்கையாழ்வார் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேற்றி இவரிவர் என் பெருமான் என்று, யார் யாரோ யார் யாரோ தேவதையெல்லாம் அவாவாளுக்கு தெரிந்த ஞானத்தினாலே இவர்தான் கடவுள் இவன்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரே, ஆனா உண்மையான பகவான் சர்வேஸ்வரன் யாருன்னா உலகலந்த மூர்த்தி உருவே முதல் இந்த உலகத்தையே சம்மாக அளந்தவன், அப்பேற்பட்ட வாமனனாக வந்து திரிவிக்ரமாவதாரம் எடுத்தானே அந்த பகவான் தானே அப்படி. அப்படி இங்க ஆண்டாள் உலகலந்த உத்தமன் அப்படின்னு கொண்டாடுறா. அப்பேற்பட்ட பகவான் அந்த உத்தமனுடைய பேர்பாடி, அவரை பேர்பாடி நீராடினாலே போருமாம். எப்படின்னா மாதம் மும்மாறி மழை பெய்து, எங்க பார்த்தாலும் மாதம் மும்மாறி அற்புதமாக மழை பெய்து, மழை பெய்ஞ்சா என்ன அப்படின்னா நெல்லாம் வளர்ந்து அந்த நாடே செழிப்பாக இருக்கும், நீர்வளம்லாம் அற்புதமாக இருக்கும், அப்புறம் கோவளை பூக்கள் வண்டுகள்லாம் அற்புதமாக இருக்கும், எங்க செழிப்பாக இருக்கோ அங்க நிறைய புல்கள், அங்கெல்லாம் மாடு மேய்ச்சி அற்புதமாக க்ஷீரம் கொடுக்கும், அப்படி அந்த ஊரே சுபிக்ஷமாக இருந்ததுன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன வேண்டும், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு. நமக்கெல்லாம் இந்த லோகத்துக்கு இங்க தேவையான செல்வமும் அது மட்டும் இல்லாத நீங்காத செல்வம் சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட கைங்கரியமும் பகவானுக்கு எப்பயுமே இகத்திலையும் பரத்திலையும் நம்ம கைங்கரியம் பண்ணணும்னாலும் அதுக்கும் அவனுடைய உத்தமன் பேர் பாடி அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும். அப்போ அந்த திருநாமத்தை சொன்னாலே நம்முடைய வினைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் போய் அப்போ நம்மளுக்கு சரணாகதி பண்ணணும் அப்படின்ற எண்ணமுண்டாய் ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலே பகவானுடைய திருவடியை நம் அடைந்து எப்பயுமே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்றதுனாலேயும் நீங்காத செல்வமாக கைங்கரியமும் இருக்க இந்த உத்தமன் அப்படின்ற பகவான் இந்த வாமனாவதாரத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் நமக்கு அன்னிக்கே சரணத்தை அளந்து தன்னுடைய சரணத்தினாலே இந்த உலகத்தை அளந்து நம்ம எல்லாரையும் சமமாக அனுகிரகித்த பகவான் அந்த மகாபலிக்கும் அந்த அவதாரத்தில் தேவர்களும் எல்லாரையும் ரட்சணை பண்ணியே ரக்ஷாவாமன் ரட்சிக்கிறதுக்கே வந்த பகவான் அவளுக்கும் பாடம் போய் அகங்காரம் போய் தேவர்களும் எப்பயும் பகவானே அவனேதான் அப்படின்னு எல்லாரும் புரிந்துண்டு இந்த மண்ணோ இந்த தேவலோகமோ தேவர் அவருக்கு தேவலோகம் தமக்கு சொந்தம் என்று நினைச்சார்கள். ஆனால் மகாபலியோ தனக்கு சொந்தம்னா பகவான் அங்கு காட்டினது என்னன்னா இந்த உலகமே அவன் சிருஷ்டி பண்ணும், இது எல்லாமே அவனுடையது அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர இது நம்மளுடையது அப்படின்னு நினைக்கிறதுக்காக இல்லை. அப்பேற்பட்ட பகவானை வேண்டிண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு ஆழ்வார் என்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.